பதினைந்தாவது நாளுக்கான தியானம். சிலுவை சுமக்கும் அனுபவம். பின்பு இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9:23. இந்நாட்களில் சிலுவை என்பதற்கு அதன் அர்த்தமே அநேகருக்கு தெரியாமல் போய்விட்டது. டிவியில் ஆங்கில பாடல்கள் என்று எந்தெந்தோ அர்த்தத்திலோ பாடல்கள் பாடுபவர்கள் கழுத்தில் சிலுவையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர்கள் அணிந்து கொண்டிருப்பது இயேசுவின் சிலுவை என்று யார் சொன்னார்கள்? அவர்கள் அணிந்திருப்பது இயேசுவின் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த திருடனின் சிலுவையாகும் என்று கூறினார். சிலுவையை இந்நாட்களில் யாரும் பார்க்கும்போது அது கிறிஸ்தவர்களை அவர்களுடைய நம்பிக்கையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மேலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொன்னபோது அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. இந்த இடத்தில் அவர் இந்த வார்த்தைகளை சொன்னபோது சிலுவை என்பது ரோமர்களால் மிகவும் கொடூரமான முறையில் தவறு செய்தவர்களை கொல்லும் ஒரு முறையாக இருந்தது. மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டு நீண்ட நேரம் சிலுவையில் தொங்கப்பட்டு மறிக்கும் முறையே இந்த சிலுவையின் அறையப்படுதலாகும். சிலுவை மரணம் அப்படிப்பட்டதாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி பின்பற்றி வருகிறவர்களை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர சொன்னார். தம்மை பின்பற்றி வருவது என்பது மிகவும் எளிதான காரியமல்ல என்பதை விளக்கவே அவர் அப்படி சொன்னார். ஆம், இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து இரட்சிப்பை கொடுப்பது முற்றிலும் இலவசமே. ஆனால் அவரை பின்பற்றி பாவமில்லாமல் பரிசுத்தமாய் அவருடைய கற்பனைகளுக்கு பின்பற்றி வருவது என்பது எளிதான காரியம் அல்ல. அதனால்தான் அவர் தன்னை பின்பற்றி வருபவர்கள் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், பின் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். இந்நாட்களில் சிலர் சொல்வார்கள், என் வயதான பெற்றோரே எனக்கு சிலுவை, அல்லது என் பிள்ளைகளே எனக்கு சிலுவை, அல்லது குடித்து வெறித்து என்னை தினமும் அடிக்கிற கணவனே எனக்கு சிலுவை என்று விதவிதமாக தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பாடுகளை குறித்து சொல்வார்கள். ஆனால் சிலுவை சுமப்பது என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன? சிலுவை சுமப்பது என்றால் மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னிப்பது, உள்ளத்தில் அதை வைத்துக் கொண்டு வெண்மம் தீர்ப்பது அல்ல. சிலுவை சுமப்பது என்பது மற்றவர்கள் சாதாரணமாக செய்யும் பாவ காரியங்களை செய்யாமல் நம்மை ஈடுபடுத்தாமல் அந்த சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது. சிலுவை சுமப்பது என்பது தங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்யாமல் உண்மையாக இருப்பது. சிலுவை சுமப்பது என்பது தூக்க நேரத்தை தியாகமாய் விட்டு ஜெபிப்பது. சிலுவை சுமப்பது என்பது நம்முடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றுவது. சிலுவை சுமப்பது என்பது நாம் களைப்பாய் இருந்தாலும் யாராவது உதவி என்று அழைக்கும் போது மனம் உவந்து உதவி செய்வது. சிலுவை சுமப்பது என்பது மற்றவர்கள் நம்மை தேவையில்லாமல் துற்றும்போது அவர்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்காமல் கர்த்தருடைய கரத்தில் விட்டு விடுவது. சிலுவை சுமப்பது என்பது பிறர் நமக்கு செய்த துர்க்காரியத்திற்கு பதில் துர்க்காரியம் செய்யாமல் இருப்பது. சிலுவை சுமப்பது என்பது அநியாயமாய் நம்மேல் குற்றம் சாட்டும்போது பொறுமையாக சகிப்பது. பிரியமானவர்களே, இப்படி நாம் சிலுவையை சுமப்போமானால் அந்த சிலுவை நமக்கு பாரமாக ஒருபோதும் இருக்காது. அதற்கு பதில் நமக்கு சந்தோஷமும் களிப்பாகவும் மாறிவிடும். கழுத்தில் அணிந்து சிலுவை சுமப்பது உண்மையாக சுமப்பதல்ல. மேற்கண்ட காரியங்களை செய்து சிலுவை சுமக்கும்போது, அதாவது நாம் நம்மை வெறுத்து அனுதினமும் இந்த காரியங்களை செய்து கிறிஸ்துவை பின்பற்றும் போது கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடர்களாக இருப்போம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து நாமும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனையுடைய குமாரனை பற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 மகிழ்ச்சியோடு கூற முடியும். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார் என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சிலுவை சுமக்கும் அனுபவத்திற்குள் நாங்கள் கடந்து வரும்போது அதை குறித்து முணுமுணுக்காதபடி எங்களை நாங்கள் வெறுத்து அனுதினமும் எங்கள் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுக்குள் பின்பற்றும்படி கிருபை செய்யும். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்குள் பிழைத்திருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.